ஸ்ரீமதே ஸ்ரீவராஹ மகாதேசிகாஜ நமஹ, ஸ்ரீமதே ரங்கராமானுஜ மகாதேசிகாஜ நமஹ, ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாஜ நமஹ, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாஜ நமஹ, ஸ்ரீமதே பகவதே வாஷ்யகாராஜ மகாதேசிகாஜ நமஹ, ஸ்ரீமதே பகுலபூஷண மகாகுரவே நமஹ, ஸ்ரீதரங்கமுகநந்தினி ஹேமாப்ஜ நாயிகா சமேத ஸ்ரீதேவநாத பரபிரம்மணே நம, ஸ்ரீ அலர்மேல் மங்கா நாயிகா சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாச பரபிரம்மணே நம, ஸ்ரீமான் வேங்கடநாதார்ய கவிதார்த்திக கேசரி வேதாந்தாச்சார்யபரியோ மே சந்நிதத்தாம் சதாஹுதி, ஸ்ரீரொன்றுதோப்புழு திருவேங்கடமுடையான் பாதந்தச் சொன்ன பழமொழியுள் ஓரொன்றுதானே யமயாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமடவும் வாழ்வு. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. பரம பாகவதாய தேசிய பக்தால் எல்லாருக்கும் ஒரு பாக்யவசத்தாலே இந்த தயாசர்க்கம் என்ற கிரந்தம் பிராப்தமாயிருக்கு. பரம காரிகரான சுவாமி தேசிகன் நமக்கெல்லாம் நம்பெருமானுடைய தயை பத்தியதான 100 ஸ்லோகங்களை அனுகிரகம் பண்ணியிருக்கார். அதில் யதாசக்தி பெரிவாருடைய வியாக்கியானங்களை வச்சுட்டு நாம் வந்து அந்த அர்த்தங்களை அனுபவிச்சுருக்கோம். நேற்று பரியந்தம் 48 ஸ்லோகங்கள் பிராப்தம். அந்த 48வது ஸ்லோகத்திலே சுவாமி தேசிகனுடைய திருவுள்ள கருத்து என்னன்னு பார்த்தாக்கா, இந்த கருணை தயாதேவி இருக்கா, ஒரு சுகுத விசேஷத்தாலே அவருடைய அனுகிரகத்தை பெற்றுண்டு அந்த திருமலைக்கு சந்நிகிதமான ஒரு இடத்தை அடைஞ்சிண்டு அப்படிப்பட்ட அந்த ஜீவனான அடைந்த ஜீவனானவன் அவனுடைய அந்திம திசையிலே அவன் வந்து தன் சுய நினைவு இழந்து இருக்கும்போது கூட திருவேங்கடத்தானை பார்த்து, ஹே சுவாமியே, என்னை நீ ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லும்படியான ஒரு பாக்கியம் அவனுக்கு கிடைச்சிருக்கு. அவனுடைய பிரார்த்தனையும் சீனிவாசன் வந்து தன்னுடைய திருச்செவிகளாலே ஆமோதிச்சு ததாஸ்து என்று சொல்லும்படியான ஒரு நிலை இந்த தயாதேவியாலே அந்த ஜீவாத்மாவுக்கு கிடைக்கிறது அப்படின்னு சுவாமி தேசிகன் வந்து சாதிச்சார் அந்த 48வது ஸ்லோகத்திலே. இன்றைய ஸ்லோகம் 49வது ஸ்லோகம். சேயசூக்தியம் சகதபிதயே சம்மதாம் யஸ் சகீம் தே சீதோதாரா அலபதஜனக ஸ்ரீனிவாசஸ்ய திருஷ்டிம் தேவாதீனாமயந்திருநாதாம் தேகவத்வே பிவிந்தன் அந்தான் முக்தோ பலிபிரணகைஹி பூரியதே தத்வயுக்தைஹி அப்படின்னு சாகிறார். 49வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்திலே சாரமான கருத்து என்னன்னாக்கா, இந்த தயாதேவியே எந்த ஒரு ஜீவாத்மா உன்னை தெரிஞ்சின்றவன் இந்த சர்வ உத்கிருஷ்டமான பெருமாள், அந்த ரொம்ப அப்பேற்பட்ட பெருமாளால் அளிக்கக்கூடியதான அந்த சர்வஸ்ரேயசாகிய அந்த மோட்சம் அது எம்பெருமானுடைய பரிபூர்ணமான அனுகிரகத்தாலே மாத்திரம் கிடைக்கிறது. அவன் எப்படி இருக்கான், அந்த அமலன் விமலன் எப்படியெல்லாம் சொல்லும்படியான பெருமாள் எப்படி இருக்கான், ரொம்ப குளிர்ச்சியா இருக்கான், அவன் ஔதாரியமுடையவனாயிருக்கான், ரொம்ப தயாதேவிக்கு பிரிய சகியாயிருக்கான், அவ ரெண்டு பேரும் இரண்டரை கலந்து ஒரு மிதுனமே உத்தேசம் என்ற ரீதியிலே சீனிவாசன் வேற கருணை வேற என்று இல்லாதபடி ரொம்ப பிரிய சக்தியாயிருக்கான். அப்பேற்பட்டதான சீனிவாசனுடைய திருஷ்டி அந்த பரிபூர்ணமான இந்த ஜாயமான கட்டாட்சத்தை எந்த ஒரு ஜீவாத்மா அவனுடைய இந்த பூலோகத்தில் இருக்கும்போது ஒரு தரமான பிறதானோ அப்படிப்பட்ட ஜீவாத்மா ரொம்ப புண்ணியம் பண்ணவன் சாய்கிறார். எவன் மேலே சீனிவாசனுடைய திருஷ்டி விழுந்ததோ அவன் இந்த பூலோகத்தை தன் சரீரத்தோடு இருக்கும்போதே அவனுக்குன்னு ஒரு கடமை பூலோகத்தை பிறந்தவாளுக்கு சில கடன்கள்லாம் இருக்கா, இல்ல தேவ கடன் ஒரு கடன் உண்டு அவளுக்கு. அந்த கடல்லேருந்து இவன் விடுபடுறான் எம்பெருமானுடைய திருவேங்கடத்தானுடைய பரிபூர்ண அனுகிரகத்தாலே விடுபட்டு இந்த தேகமென்னும் கட்டிலிருந்து விமோசனம் பெற்று அந்த தேவர்களாலே சமர்ப்பிக்கப்படும் உபகாரங்களால் இவன் ரொம்ப பூர்த்தி செய்யப்படுகிறான்னு சாய்கிறார். விஸ்தாரமா பார்க்கணும்னாக்க இந்த தயாதேவிக்கு ரொம்ப பிரியமா இருக்கா ஜீவாத்மாக்கள்லாம், இந்த சீனிவாசனுடைய திருஷ்டியான விஷயம் இந்த தயாதேவிக்கு ரொம்ப பிரிய சுகுத்து பிரியமான தோழி மாறி இருக்கா. இந்த தயையின் கடாட்சங்கள் வந்து யார் யார் மேலெல்லாம் விழுந்தோ அந்தந்த இடங்கள்லாம் எம்பெருமானும் பிரியசக்தியா கூடவே செல்கிறான். எப்படி சொல்றேன், எஸ்யாம் எஸ்யாம் திசைவிகரதே தேகபிஷ்டி ஸ்வதியா தஸ்யாம் தஸ்யாம் அகம் அகமிகாம்னு சாய்ச்சாலே அசியஸ்வதியில அந்த மாதிரி சீனிவாசன் எங்க பாக்கிறோம் அங்க கருணை இருக்கும், எங்க தயாதேவர்களோ அங்க சீனிவாசன் இருப்பா அப்படி சாய்கிறார். கண் பாக்கிறதுக்கு முன்னாடி அந்த தாயாரோட கடாட்சம் போறது இல்லையா, அதே போல தயாதேவினா அங்க சீனிவாசன், சீனிவாசன் தான் தயாதேவி, பிடிக்க முடியாத அந்த கடாட்ச விசேஷம் அந்த ஜீவாத்மா மேல உழருது. அந்த தயை தேவியை அனுசரித்து அந்த பெருமாள் கடாட்சமும் அது கூட போய் அவளை உழருது. ஏன்னா எம்பெருமானுடைய ஜாயமான கட்டாட்சம் வேணும்னா எம்பெருமான சேவிக்கணும். அதான் நம்மாழ்வார் கதர்நாமரி ஒரு நாள் காணபாராயேன்னு எம்பெருமான தான் சேமிக்கிறவனு கூப்பிடுற. அவர் வந்தார்னா எம்பெருமானுடைய அந்த அந்த ஜாயமான கடாட்சமானது சுவாமி நம்மாழ்வார் மேல விழும், உன்னுடைய கடாட்சம் வேணும்பா, உன்னுடைய திவ்யமங்க விக்கிரகத்தினுடைய சேவை நான் பெற வேண்டும். ஏன்னா திவ்யமங்க விக்கிரகத்தை எவன் ஒருவன் சேவிக்கிறானோ அவனுடைய பாபங்கள்லாம் நிவர்த்திக்கப்படுறதுன்னு தெளிவா சாஸ்திரம் சொல்றா. அதனாலே ஒரு தரமான அந்த சீனிவாசனுடைய திவ்யமான அந்த தாமரை மலர் கண்களுடைய கட்டாட்சமானது இந்த ஜீவாத்மா வேலை விடுதுன்னா அதுக்கு உபகாரியா இருக்கிறவள் தயாதேவி. அப்படி அவனுடைய ஆயுசு காலத்தில் ஒரு தரமான அந்த கட்டாட்சம் பிறக்குங்கால் விழுந்ததுன்னா ஜீவாத்மா வேலை என்ன ஆகும்னா இவன் பரம சாத்விகனாயிடுறான், சாத்விகனாகி இவன் மோட்சத்திலே கருத்துள்ளவனாரான். அதுக்கு என்ன பண்ணும்னா நல்ல ஆச்சாரியர்களை தேடி போறான். அதனால இவனுக்கு வந்து பல்வேறு விதமான கஷ்டங்களும் இவனை விட்டு பறந்து போறது. அதான் சாஸ்திரம் பெரியவாச்ச சாஸ்திரம்னு சொல்றா. ஒரு ஜீவாத்மா இந்த லோகத்திலே வந்து பிறக்கும் போது மூன்று விதமான கடன் சொன்னா, பித்ருக்கடன், தேவ கடன், ரிஷி கடன் சொன்னான். பித்ருக்கடன் ஆனப்பட்டது நம்மளுடைய ஜனன மாதா பிதாக கொடுக்க வேண்டியதான அந்த வேத விகிதமான சாஸ்திர ரீதியான அந்த தர்ப்பணாதிகள் எல்லாம் சொல்றா. அது தேவ கடன் ஒன்னு சொன்னா தேவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ரிஷிகள் கடன், இந்த மாதிரி கடன்கள் எல்லாம் சாஸ்திரத்தை சொல்லியிருக்கு முக்கடன் அப்படின்னு சொல்றா. இதுதான் வந்து சாஸ்திர விஜித்த கடன். நம்ம ஹோம் லோன் வாங்கறது தான் நம்ம கமர்ஷியலான பண்ணிக்கிறது. இப்படி கடன்கள் மூன்று கடன்கள் இருக்கக்கூடியதான ஜீவாத்மா எவனொருவன் தயாதேவியை சரணடைந்து சீனிவாசனுடைய பரிபூர்ணமான கடாட்சத்தை பெறுகிறானோ அவன் இந்த கடனிலிருந்து வெளியில வந்துடுறான்னு சொல்றார். எப்படின்னா இவர்கள் இந்த ஜீவாத்மாக்கள் சீனிவாசனுடைய தயை பெற்றவர்கள், மோட்சம் அடையும் காலத்திலே இவர்கள் இவர்களுக்கு இந்த ஜீவாத்மா பத்த தசையிலிருந்து முக்த தசை போகிறா. தேவர்களே மிகுந்த வணக்கத்துடன் அப்படின்னு சொன்னார். தேவர்கள்லாம் மிகுந்த வணக்கத்துடன், அதாவது ஒரு இவன் ஜீவனுக்கு தாசபாவத்தனும் ஆதரவு தெரிச்சு இவர்களுக்கு பலி கொண்டு வந்து கொடுப்பாளாம். எப்படி சாய்கிறார் பாருங்க, தயாதேவனுடைய பெருமை தேசிகன் எப்படி சாய்கிறார், சமர்ப்பிக்கிறா அப்படின்னு சாஸ்திரம் சொல்றா. அதனால இவர்களுக்கு தேவர் கடன் கொடுக்க வேண்டிய இவா கொடுக்க வேண்டிய விஷயம் போய் வாழ விட்டு இவர்களுக்கு உபகாரம் சமர்ப்பிக்கிறா தேவர்கள் வந்துன்னு சொல்லிட்டு சுவாமி தேசிகன் சாய்கிறார். விடுபட்டவனாயினர் வந்தாது இந்த தேக பந்தத்திலிருந்து முக்தகா விடுபட்டவனாய் தத் பிரயுக்தைகி அந்த தேவர்களாலே சமர்ப்பிப்படுவதான அந்த அணகி நிர்தோஷங்களான பலிபிகி உபகாரங்கள் பூரியதே தத் பிரயுக்தைகின்னு சொன்ன சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில். அதனாலே வஸ்துதகா ஒருவரிடம் சொல்லணும்னா தயாதேவியின் அனுகிரகத்தாலே சீனிவாசனுடைய எம்பெருமானுடைய கடாட்சம் பெற்றவர்கள் அவளுக்கு இந்த தேவகடன் இத்தியாதி கடன்களிலிருந்து வெளிப்பட்டு இந்த தீவாத்மா மோட்சம் அடையுங்கால் தேவர்கள் வந்து இவருக்கு அந்த உபகாராதிகளை சமர்ப்பிக்கும்படியான ஒரு ஸ்திதியை எம்பெருமானுடைய கடாட்சத்தாலே பெறுகிறார்கள். அதுக்கு தயாதேவி முக்கியமான வஸ்துவாக இருந்து இவர்களுக்கு அந்த கைங்கரியத்தை பூர்த்தி பண்ணி கொடுக்கிறார் அப்படின்னு சுவாமி தேசிகனுடைய அந்த ஆழமான திருவுள்ள கருத்து அமைஞ்சிருக்கு. அதாவது ஒரு ஜென்மத்திலாவதுன்னு போட்டா ஒரு தரமானது, அனுர்வன் ஜீவிச்சிருக்கும் போது ஒரு தரமானது. சகுதபி தய சம்மதாம் எஸ் சகிந்தேன்னு சொன்னார். அப்படி சீனிவாசனுடைய திருஷ்டியானது ஒரு தரம் கிடைச்சிட்டா போறோம் இவாளுக்கு வந்து இந்த ஸ்திதி வந்துடும். கடன் எல்லாம் போய் கடன் தான் நம்ம வந்து ரூபா கொடுத்து வாங்குற கடன் இல்ல, சாஸ்திரமான சாஸ்திரத்திலே விதிக்கப்பட்டதான கடன்கள் தான் இங்கு தேசிகன் சாய்கிறார். அப்படிப்பட்ட ஒரு ஸ்திதி வந்து தயாதேவி அனுகிரகத்தாலே சீனிவாசன் நடத்தி கொடுக்கிறான் அப்படின்னு இங்க சொல்றார் அடியார். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.